மனோகதம் பவான் அறிந்தேன். சுபார்த்ரமாய் தினம் சலோலம் சுந்தரமே, ரமண சேவ சாதரம் நின்னருகே நிறையுன்னு மே ஹிருதயமேவம் தன்யமாய். சுமசாயகா நிலயம் மானசம் மனோகதம் பவான் அறிந்தேன். சுபார்த்ரமாய் தினம் சலோ அதிலோலம் பாலே மலர் மாறுதன் பூத்தூகி மேகஜாலம் மேலே மதாரையாச்சிரியேகி. விரியுமே நவீன பாவம் பொழியுமே நிலீன மௌனம் அறியுமே சுகானுராகம் ஆத்யமா. மனோகதம் சகி அறிஞே, சுபார்த்ரமாய் தினம் சலோலம். மனோகதம் சகி அறிஞே, சுபார்த்ரமாய் தினம் மதுரம் ஜீவராகம் மபத சாநிதபத. மதுரம் ஜீவராகம் மமரிதரே மமரிதரே மபத பத சாநிதபத தபத சதி சரி மகரிதரே சாநிதபத மாகரே ரே பா மபத மபத சரி மாகரே ரே பா மகரிதரே மாகரே மதுரம் ஜீவராகம். தொடும் சுகம் இனி பிரேம கங்கா முழுக்கிடும் தாசங்கரமே. ஸ்மிருதி போலும் ஆத்மலயம் நின்றியோ மதுரானுபூதிமயம். மனோகதம் பவான் அறிஞே, சுபார்த்ரமாய் தினம் சலோலம். மனோகதம் பவான் அறிஞே, சுபார்த்ரமாய் தினம் சலோலம்.